Muzyka, muzyka, muzyka, muzyka lwca. Galina, galina, galina, galina tańczy. Muzyka, muzyka, muzyka, muzyka paja. Muzyka, liryka, tańczy jut. Muzyka, muzyka, muzyka, muzyka lwca. Galina, galina, galina, galina tańczy. Muzyka, muzyka, muzyka, muzyka paja. Muzyka, liryka, tańczy jut. செவல் மனது பிசையில் வடையில் கொடிய உயிர குருசு அதில் எடுப்ப தெரியும் வெறிஜை தெரித்தாய் வாழ்மொழித்த காற்றி என்னோடு மலர்களும் மமதை அடைந்ததே கடவுளும் கடைமை முடிந்ததே அழகிலே பிறந்த நொடிகளே தலைகள் குழிந்ததோ மமதை அடைந்ததோ கடமை முடிந்ததோ பிறந்த நொடியிலோ ஏ பெண்ணே ஏ பெண்ணே வளைவுகளில் துளைவது போல உணர்கிறேன் இடையினிலே திணறுகிறேன் கனவிதுதானா வினவுகிறேன் லரல லரல லரல லரல லரல லரல லரல லரல லரல லரல லரல லரல லரல லரல கால்முளத்த பூவே என்னோடு பலே ஆட வாவா நதி போலே இல்லாமல் காதல் பாட வாவா Muzyka, muzyka, muzyka lwca. La la la la la la la la la la la la la. Muzyka, muzyka, muzyka, muzyka paja. La la la la la la la la la. இதையா இழுக்கு கடையில் கொடிய உயிர குடிசை அதில் எடுப்பேன் எரியும் பெரிய நெறியை தெரிந்தாய் அசையும் அசைவன் மனதில் இசையா இதயம் இழுக்கும் கடையும் கொடியா உயிர குடிசு அலலை எடுத்தாய் நெறியும் பிரிஜை தெரிந்தாய்